This song is a tribute to all the heroes and villains. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? மதம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடு ஓடு ஓடு ஓடு. டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே ஃபட்டி முடி பண்ணிட்டனா எதே சன்னானே கேக்கும் ராங் பண்ண ராட்டு தானே எல்ல கோட்டுக்குள்ள சோக்கு சீன் டாப் தானே நானு ஊருக்குள்ள தப்பு பண்ண வாய வச்சு தட்டு வேண்ட பல்ல என் மனசுக்குள்ள வில்லனுக்கு ஈவு இறக்கம் இல்ல டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே இல்ல பூச்சிங்களுக்குலாம் ஐடியா வருது செஞ்சிருவேன் கச்சல் கொச்சல் எச்சல் குத்த யாரந்தாலும் அவன அல்டிமேட் ஆளு தாண்ட சீண்டி பாரு இவன காண்ட கேண்ட ஆக்கி விட்ட தேவலாம சிவன என் ரூபத்துல பாத்திடுவ நேரில நீ யமன டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏ ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்குனதுடா டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே ஒண்ணுல படி என் கண்ணு வேணும் கேட்டியா நெஞ்சு புள்ள நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கந்தில்ல யாரும் இல்ல யாரும் இல்ல என்ன இங்க வெல்ல ஆணவத்தை காலி பண்ணும் ஐயனாரு புள்ள எங்க ஏரியால என்ன விட்ட இல்ல சாமி இல்ல சிவாஜியும் நான்தா எம்ஜிஆரும் நான்தா டமாலே டமாலே டுமிலே டுமிலே டுமிலே டுமிலே டமாலே டமாலே பீசல் பிலாக்கா சார்பு பையன் சல்லாக்கா பாட்டு பண்ணாக்கா தூக்கிடுவேன் அலேக்கா I'm waiting.